శ్రుతిస్మృతిపురాణానాం ఆహలయం కరుణాలయం నమామి భగవత్పాదశంకరం లోకశంకరం. వేదత్తే మాతాను భగవాను భగవానుడి మూచ్చు కాత్తును நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கார். அந்த வேதத்தை வியாசாச்சாரியால் நாலு பாகமாக பிரிச்சிருக்கார். ஒரு காலத்தில் இந்த நாலு வேதமும் ஒரே வேதமாக இருந்தது. அப்போ மனுஷாளுக்கு புத்தி சக்தி ஜாஸ்தியாக இருந்தது, சத்தாபக்தி ஜாஸ்தி, ஆரோக்கிய பாக்யம், தீர்காயுசு அப்படிலாம் இருக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. யுகங்கள் வர வர மாற மாற மனுஷாளுக்கு ஒரு சத்தாபக்தியும் புத்திசக்தியும் குறைச்சலாக இருக்கிறதுனால இந்த வேதம் வந்து உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சப்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துக்கு ஒரு சர்வக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வேதம்தான். இந்த வேத சப்தமானது நடுக துவனிச்சுட்டே இருக்கணும். சப்தமானது வேத சப்தம், வேதானாம் துவனிரேவச்சான்ட்டு வேதத்வனி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல க்ஷுத்ரமான தேவதைகளுடைய சக்தி வேலை செய்யாது, அதாவது தோஷங்கள் நிவாரணம் ஆகும். நம்மளுடைய சரீரத்தில் உள்ள நரம்புலாம் சரியாக ஒர்க் பண்ண முடியா பண்ணி சரீரத்தில் உள்ள ரோகத்தையும் போக்கி ஆயுஷையும் கொடுத்து நல்ல புஷ்டியான ஒரு சரீரத்தையும் இருக்க முடியாது செய்யப்படுறது இந்த வேதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் வியாசாச்சாரியால் வேதம் வந்து கர்மானுஷ்டானத்துக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தினால யஜ்யானுஷ்டானத்துக்காக அந்த வேத மந்திரங்கள், நாலு வேத மந்திரமும் உபயோகப்படுறது. அதனால வியாசாச்சாரியால் ஒன்னாயிருந்த வேதத்தை யாகத்துக்காக நாலு பாகமா நாலு பாற்றா பிரிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதுர்ஹோத்ரங்கர்மசுத்தம் ప్రజానాం వీక్ష్య వైదికం వ్యదధాద్యజ్ఞ సంతత్యైహి వేదమేకం చతుర్విధం. అప్పుడు నాలుగు భాగమా పిరిచారు. పిరిచది అంద వేదం భూలోకత్తుకు ఎప్పుడు వందినాక అవరు వందు ఒక శిష్యరికి ఉపదేశం పన్నారు. అంద శిష్యరు ఇన్నోరు శిష్యరికి ఉపదేశం పన్నారు. அந்த சிஷ்யரும் மறுபடியும் 800 சிஷ்யருக்கு. இப்படி சிஷ்ய பரம்பரையில இப்படி வேதம் வந்து ஒரு மரத்திலேருந்து களக்களையா தத்தி இப்படி ஒரு பழமானது எப்படி கீழே பூலோகத்துக்கு விழுமோ அந்த மாதிரி சிஷ்ய பரம்பரையில இந்த வேதமானது பூலோகத்துக்கு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிஷ்யைஹி பிரசிஷ்யைஹி தச்சிஷ்யைஹி வேதாஸ்தே சாகினோ பவன். அந்த வேதமானது சிஷ்ய பரம்பரையில அப்படி வாக்குனாலும் சொல்லப்பட்டு அப்படி பூலோகத்துக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் சொல்லாத விஷயமே கிடையாது. அந்த நாலு பாகமாக பிரிச்சற ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு பெயர் வச்சார். முதல்ல ரிக்வேதம், ரெண்டாவது யஜுர்வேதம், அடுத்தது சாமவேதம், அடுத்தது அதர்வண வேதம்ன்ட்டு நாலு வேதமாக பிரிச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிக்வேதத்தினால பகவான் சூரிய பகவான் தோன்றார்னு சொல்லப்பட்டது. ரிக்பி பூர்வாண்ணே திவி தேவஜீஜதே. ரிக்வேதத்தினால சூரிய பகவான் உதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். யஜுர்வேதத்தினால மாத்தியந்தின சவனத்தை அடைகிறார். யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னஹா. யஜுர்வேதத்தினால மாத்தியந்தின சமயத்தை அடைகிறார். சாமவேதத்தினால அஸ்தமன சமயத்தை அடைகிறார். சாமவேதே நாஹஸ்தமஜே மஹீயதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேதம் இல்லைன்னா உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பகவானுடைய மூச்சு காத்தா சொல்லப்பட்ட இந்த வேதமானது பூலோகத்தில் அதை விதியா முறைப்படி பிராமண ஜென்மாவை எடுத்த நம்ம அத்தனை பேரும் சரியா அத்தியனம் பண்ணி அதை நித்தியம் பாராயணம் பண்றதுனாலதான் பகவானுக்கு மூச்சு காத்து இருக்கு சொல்லப்பட்டு. நமக்கு மூச்சு காத்து இருக்கிறது ஆச்சரியம் இல்லை,

நித்தியம் பிராமே முகூர்த்தே உத்தாபியான் விடியார்த்தால எழுந்துண்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம், அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிறவன் சமிதாதானம், விவாகமானவன் அவுபாசனம், யாகம் பண்ணவா நித்திய அக்னிஹோத்திரம், இந்த மாதிரி தரிசபூர்ண மாசாதி அனுஷ்டானங்கள் நித்தியம் காலங்கார்த்தால பிரம்மக்ய பிரஸ்னம்னு ஒரு பிரஸ்னம் சொல்றார். வேதத்திலேருந்து சம்மிதையில 44 பிரஸ்னம், அந்த 44 பிரஸ்னத்தை வேதம் அசீதி துவயம், மொத்தம் 82 பிரஸ்னம். 82 பிரஸ்னத்துல அந்த நித்தியம் ஒரு பிரஸ்னம் நித்தியம் சொல்லிண்டே வந்தான்னாக்க அவனுக்கு எந்த வித ரோகமும் வராது, எந்த வித ஆபத்தும் வராது, எல்லாவித கஷ்டத்திலேந்தும் அப்படி பகவான் வேதமாதாவான பகவத் ஸ்வரூபியா இருக்கக்கூடிய வேதமாதா நம்மளை ரட்சிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாராலையும் இந்த வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ண முடியாத நிலைமையில பல மனுஷியாள்கள் இருந்து வருகிறார்கள். ஆனா அவ எல்லாருக்கும் ஒரு பாராயணம் பண்ணும், அப்படி காதால கேட்டு ஒரு க்ஷேமத்தை அடையணும், சந்தோஷத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு அவா எல்லா மனுஷியாளுக்கும் இருக்கு. வேதங்கிறது பொது, வேத பாராயணம் பண்ணி காதால கேட்டோம்னால முதல்ல வந்து பக்தி என்னன்னா சிரவண பக்தி தான் சொல்லப்பட்டு, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எந்த விதமா பகவத்குணங்களோ இல்ல உபன்யாசங்களோ இதா இருந்தாலும் முதல் பக்தி சிரவண பக்தின்னு சொல்லப்பட்டு, கேட்டாதான் அவன் மனசுல போய் பதிஞ்சு நாமளும் இந்த காரியத்தை செய்யணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த தர்மத்தை அவலம்பனம் பண்ணா நமக்கும் ஒரு க்ஷேமம் வருங்கிற எண்ணம் கேட்கறதுனாலதான் அவனுக்கு வருதுன்னு சொல்லப்பட்டு, ரெண்டு காது வழியா உள்ள போய் ஹிருதயத்துல போய் அப்படியே போய் ஸ்தாபிதமா நிக்கிறதுன்னு சொல்லப்பட்டு, அத பாகவதத்துல சொல்லும் போது 9 விதமான பக்திய ஒரு பக்தன் பிரகலாதன் அனுஷ்டானம் பண்ணதாக சொல்லப்பட்டு, அதாவது முதல் பக்தி என்னன்னா சிரவண பக்தின்னு சொல்லப்பட்டு, ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்டஸ்ரவண கீர்த்தனா, அதாவது பகவத்குணங்களோ வேத பாராயணமோ இத காதால கேட்க கேட்க கேட்க இவனுக்கு மனசுல உள்ள ஹிருதயத்துல போய் அப்படி பதிஞ்சு நாமளும் அந்த மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் அப்படி இவனுக்கு ஏற்படும் சொல்லப்பட்டு, அதனால சிரவண பக்திய ரொம்ப மிகவும் உயர்வா சொல்லப்பட்டு, எப்படி எந்த வித ஒரு சிரமமும் கிடையாது சிரவண பக்தியில, உட்கார்ந்து கேட்கலாம் படுத்துன்னு கேட்கலாம் அப்படி கேட்க கேட்க இந்த வேத பாராயணம் பண்ணும் போது, ஆதி நாள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட நான் சொல்றேன், சின்னவனா இருக்கும் போது கிராமத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் அவாவா வேதத்தை சந்த சொல்லி கொடுப்பா தான் குழந்தைகளுக்கு, அவா வாச திண்ணையில உட்கார்ந்து இந்த பஞ்சாதிய ஆவர்த்தி சொல்லிட்டு இருப்பா, அப்ப ஆத்துல இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், அழும். அந்த அழும் போது இந்த குழந்தைய இந்த வாச திண்ணையில வேத ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு இருக்காள் வேத பாராயணம் அந்த இடத்துல கொண்ட போட்டுருவார், ஒரு 2 செகண்ட் ஆன உடனே அந்த குழந்தையானது மை மருந்து தூக்கிவிடும். என்னத்தினாலன்னா அந்த பகவானுடைய ஒரு சக்தி அந்த துவனியில இருக்கிறதுனால சப்தத்தில் இருக்கிறதுனால நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாத அவஸ்தை ஒரு நிலை வந்துருது நமக்கு, அதனால அந்த குழந்தை தூங்கிடுதுன்னு சொல்லப்பட்டு, அதனால தூக்கம்னா தூக்கம்னா என்ன அர்த்தம், இனிமே மேல் கொண்டு மேல் ஸ்தானத்தில் போகக்கூடிய யோகம் தூக்கம் தாங்கிற, தூக்கம்னா தூங்கறது இல்ல, தூக்கம்னா தூக்கம் உயர்வு, உயர்வான இடத்துக்கு போறது, உயர்வான பதவி அடையிறது, உயர்வான சுகத்தை அடையிறது, அந்த மாதிரி வேதத்தினால வேத பாராயணத்தை ஒரு பிராமண முகமா சிரவணம் பண்றதுனால நமக்கு அந்த உயர்வு கிடைக்கிறதுங்கிறது தூக்கம்னு சொல்லப்பட்டு, அந்த உயர்வுங்கிறது எதுல என்ன, பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் உயர்வா இருந்து மேலையும் உயர்வா இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேதம்னு சொல்லப்பட்டு. அதே மாதிரி எல்லாராலையும் சில சில பேர் வசதி படைச்சவா 10 பேர் பிராமணால கூப்பிட்டு வேத பாராயணம் பண்ணி அப்படி சிரவணம் பண்ணி ஒரு க்ஷேமத்தை அடையலாம், எல்லாராலுக்கும் முடியாது. நம்ம பூலோகத்துல மனுஷனா பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் கார்த்தால ஏந்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் அவாவளுக்கு டியூட்டி இருந்துட்டே இருக்கு, அவாவா பரப்பா இருக்கு. இப்ப இருக்கிற உலகம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாத ஒரு காலமா இருக்கு டைம், அதனால எல்லாருக்கும் எல்லாரும் இந்த வேத பாராயணத்தை ஒரு கேட்க முடிவான ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும். அப்படி வேத பாராயணத்தை கேட்கணும்னாக்க பிராமணால போய் தட்டா அவளுக்கு எத்தனையோ விதமான ஒரு வேலைகள், ஒத்தொத்தருக்கும் பலவிதமான வேலைகள் இருக்கு பிராமணோத்தமர்களுக்கு. அதனால பிராமணா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வேதத்தை ரிக்கார்டு போன மிஷின் மூலமா வச்சு கேசட் பண்ணி, அந்த கேசட் மூலமா நம்ம ஒரு வேதத்தை சிரவணம் பண்றதுக்க நமக்கு ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம்னு சொல்லப்பட்டது. இதை வந்து திருப்பதியில தேவஸ்தானத்தில் இந்த வேதம் பூரா ரிக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. நாலு வேதமும், அஞ்சு ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், சுக்ல யஜுர்வேதம், இந்த அஞ்சு வேதத்தையுமே ரிக்கார்டு பண்ணி வச்சிருக்கா திருப்பதி தேவஸ்தானத்தில். எப்படி பண்ணான்னார், திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்து மகாபரிவாட்டை கேட்டாலாம் டிபார்ட்மெண்ட்டுக்காரா பூரா பெரியவா அனுகிரகம் பண்ணும். பிற்காலத்தில் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி பூர்ணமாக சொல்றவா எத்தனை பேர் இருப்பான்னு தெரியல. அதனால இந்த வேதம் பூர்ணமாக இருக்கணும். ஆதி நாளில் புஸ்தகமே கிடையாது, ஏன்னா எழுத்து அக்ஷரங்கள் தப்பு வரும், வாக்கில் தப்பு வராது. திருடமாக நொற்றுவா சொல்லக்கூடியவா இருக்காள், அவ வாக்கில் எத்தனை எப்படி போய் கேட்டாலும் உடனே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவா. உடனே அக்ஷர பசு இல்லாதையும் ஸ்வர பசு இல்லாதையும் நமக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணுவா. இப்போ வரப்போற காலமும் கோரமான கலியா இருக்கு. வேதத்தை அப்படி முறைப்படி சத்தா பக்தியா அத்தியனம் பண்றவாளும் குறைச்சலா இருக்கா. அப்படி அத்தியனம் பண்ணி வந்தாலும் ஏதோ ஒரு கொஞ்ச போற ஒரு பாட்டை தெரிஞ்சா வாபா வெள்ள பூரா பூர்ணமா அத்தியனம் பண்ணல. அதனால பூர்ணமா வேதம் இருக்கணும், அதுக்கு பெரியவா நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம் டிபார்ட்மெண்ட்காரா தேவஸ்தான டிபார்ட்மெண்ட்காரா. அதுக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணி எடுத்துங்கோ அப்படின்னு சொன்ன பிரகாரம் எல்லா வேதமும் திருப்பதியில இப்படி ஒலிபரிக்குமாறு நாடா ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. அது பின்னாடி பிற்காலத்தில் எப்பயோ உபயோகப்பட போறது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேதத்தை ஒரு ரெக்கார்டு பண்ணி அதை வச்சு பல பேர் வாங்கி பல பேர் ஆத்துல எப்பப்ப நமக்கு டைம் கிடைக்குமோ அப்பப்ப அதை கேசட்ட போட்டு ரேடியோவில் போட்டு நம்ம கேட்டு சிரவணம் பண்ற மாத்திரத்தினால சிரவண பக்தி இருக்க அதுதான் ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லப்பட்டு. ஆனா ஒரு கேசட்டை வாங்கி நம்ம ஒரு வேத பாராயணம், கிருஷ்ணயஜுர்வேத பாராயணம் கேசட்டை வாங்கி நம்ம ஒரு தரம் கேட்டு பார்க்கணும். கேட்டு கேட்க கேட்க நமக்கு மறுபடியும் அதுலேயே கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். தனக்கும் அப்படி சொல்ல முடியாத ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதாவது ஆத்துல ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் இருக்க, அதை குருமுகமா ஒரு சந்த திருவ சொல்லி வரத்தான் காட்டணும். இந்த கேள்வி ஞானம் இருக்க, கேள்வி ஞானம் திருடமா மனசுல பதிஞ்சிரும் சொல்லப்பட்டு. போறச்சையும் வரச்சையும் எத்தனையோ விதமான ஒரு லௌகீகமான ஒரு பாட்டுகள் அந்த சங்கீதங்கள் எல்லாம் கேட்கறா, அது மனசுல ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிருது. இவன் போய் சங்கீதத்தை முறைப்படி கத்துக்கல, கத்துக்காத இருக்கும் போதே கேட்டு கேட்டு அவனுக்கு அந்த பாட்டு இவன் வாக்குல வர்றது தன்னை அறியாத. அதே மாதிரி இந்த கேசட் மூலமா இந்த கிருஷ்ணயஜுர்வேத பாராயணத்தை கேட்க கேட்க வேதம் வாக்குல வந்துடும் சொல்லப்பட்டு. இந்த வேதத்தினால வாக்குல வேதம் வந்துடுத்துனா நமக்கு உலகத்துல எல்லா விதமான ஒரு க்ஷேமமும் ஏற்படும். எல்லாருக்குமா சொல்லப்பட்ட இந்த வேதம், வேதத்தை சொல்றவா எங்கேயோ ஒரு மூலையில ஒத்தர் இருந்தாலே அந்த நகரம் சௌக்கியமா இருக்கும். அதே மாதிரி நகரம், தேசம், உலகம் அப்படி க்ஷேமமா இருக்கணும்னா அநேக விதமான ஒரு சிரவண பக்தியினாலும் இந்த வேத துவனியினாலும் அப்படி உலக க்ஷேமத்தை அடையறதுக்கு இந்த வேத பாராயணத்தை அத்தியனம் பண்ண முடியாதவா இந்த கேசட்டு மூலமா அப்படி வேதத்தை அப்படி சிரவணம் பண்றதுனால நமக்கு எல்லா விதமான ஒரு சௌக்கியமும் ஏற்படுறது அப்படின்னு வேத மாதா நமக்கு பூர்ணமா அனுகிரகம் பண்ணப்பட்ட பிரகாரம் வேதத்தினுடைய பகவானுடைய ஒரு மகிமையே இத்தனை நாள் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கு. வேதத்தை பத்தி இதுவரைக்கும் நமக்கு அதனுடைய பெருமையை சொன்னவர் பிரம்மஸ்ரீ குன்னம் நித்யாக்னிஹோத்ரி ஸ்ரீ சுந்தரராம தீட்சிதர் அவர்கள்.